25வது நாளுக்கான தியானம். அனுக்கிரக காலம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17:30. உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல் மூழ்கும் என்று யாரும் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. 1912 அந்த பயங்கரமான இரவில் அந்த கப்பல் ஒரு பனிமலையின் மேல் மோதி மூழ்கியது. ஆயிரக்கணக்கானோர் அந்த இரவில் அந்த அட்லாண்டிக் கடலில் மூழ்கி மரித்தனர். இவர்களுடைய விவரங்களை அறிவதற்கு லிவர்பூல் என்னுமிடத்திலிருந்து காரியாலயத்தில் அவர்களுடைய உறவினர்கள் கூடியிருந்தனர். அங்கு 2 பெரிய கரும் பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்றில் காப்பாற்றப்பட்டவர்கள் என்றும் மற்றொன்றில் அழிந்தவர்கள் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அவ்வப்போது ஒரு மனிதன் கையில் ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு பெயரோடு வருவான். அவன் அந்த பெயரை அந்த பலகையில் ஒட்டுவான் என்று மொத்த கூட்டமும் ஆவலோடு பார்த்து நிற்பார்கள். எப்படியாவது தங்களுக்கு வேண்டியவர் பிழைத்திருக்க மாட்டாரா என்று நப்பாசையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்போதும் உலகத்தில் 2 கூட்டம் மாத்திரமே உண்டு. ஒன்று இரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம், மற்றது இரட்சிக்கப்படாத கூட்டம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? என்னோடு கூட ஒரு சகோதரி வேலை செய்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் மேல் அன்பு நிறைந்தவர்கள், இரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. நானும் அவர்களும் வேலையில் இருக்கும்போது எங்களது வேலை குறைந்த நேரங்களில் வேதத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்வோம். இருவரும் வேத வசனங்களை மனப்பாடமாக சொல்லி பார்த்து கொள்வோம். எனக்கு மிகவும் இனிமையானவராக இந்த சகோதரி இருந்தார்கள். ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது அவர்கள் பாத்ரூம் போய் வருகிறேன் என்று சொல்லி போனவர்கள் வரவே இல்லை. போய் கூப்பிட்டு பார்த்தால் கதவு திறக்கப்படவில்லை. உடைத்து பார்த்த போது மரித்து இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, திடீரென்று மரித்து போனார்கள். இந்த செய்தி கேட்டபோது நான் அழுதேன், புலம்பினேன். ஆனால் திரும்ப அந்த உயிர் வருமா? நான் அவர்களின் இடத்திற்கு போவேனே ஆனால் அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். நான் வேண்டுமானால் அவர்களுடைய இடத்திற்கு போவேன், ஆனால் அவர்கள் என்னிடம் திரும்ப வரமாட்டார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நாளை நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நமது உயிர் நம் கைகளில் இல்லை. இரட்சிக்கப்பட்டிருந்தால் எந்த நேரம் நம் உயிர் போனாலும் கவலை இல்லை, ஏனென்றால் நாம் தேவனோடு கூட இருப்போம். ஆனால் இரட்சிக்கப்படவில்லை என்றால் நித்திய நித்தியமாய் நரகத்தில் தள்ளப்படுவோமே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்கள் ஆத்மா இரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, உங்களை நேசிப்பதால் சொல்கிறேன், இரட்சிக்கப்பட்டு விடுங்கள். எந்த நேரம் மரணம் வந்தாலும் கவலை இல்லாமல் இருக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கும் வரை தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் மரித்தவுடன் நாம் தேவனோடு இருப்போம். அதுதான் வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டதே. அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் எதற்காக? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நித்திய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாறும்படித்தானே. இன்றே இரட்சணைய நாள், இன்றே அனுக்கிரக காலம், கிருபையின் காலத்திலேயே நாம் இரட்சிக்கப்பட்டு விடுவோமா? ஒருவேளை இன்னும் ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால், ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்ன செய்வோம்? ஆகையால் இப்போதே கீழ்கண்ட ஜபத்தை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பில்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று குறைகளெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போகும் கலங்காதே என்று ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஜபத்தின் மூலம் உம்மிடத்தில் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து உம்முடைய சொந்த குமாரன் என்று நான் விசுவாசித்து என்னுடைய வாயினால் அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்றும், நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் சிலுவையில் பாடுபட்டார் என்றும் விசுவாசிக்கிறேன். அவர் மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் விசுவாசிக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் இப்போதே வாரும் என்று அழைக்கிறேன். என்னுடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்நாள் எல்லாம் அவரையே தொழுது கொள்வேன் என்று வாக்களிக்கிறேன். நான் இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று என் வாயினால் அறிக்கையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் ஜபத்தை ஏறெடுக்கிறேன். என் ஜபத்திற்காக ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. அமேன். நீங்கள் இந்த ஜபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் நீங்களும் காணப்படுவீர்கள். கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழுங்கள். அவருக்கே எல்லா துதி கனம் மகிமையும் உண்டாவதாக. அமேன்.